அவன் ஜோரு ஜோரு ஜோரு என்ன நடந்துச்சு தெரியல. அவன் யாரு யாரு யாரு சொல்லு தெரியட்டும் வெளியில. சிம்ம ஜோரு ஜோரு ஜோரு என்ன நடந்துச்சு தெரியல. அவன் யாரு யாரு யாரு சொல்லு தெரியட்டும் வெளியில. அழகாக நீ மாறிய காரணம் கூறடி மணமாலையை சூடிடும் மாமனும் யாரடி. உன ஆசையோடு சேர்ந்து வாழ வரும் அவன் சுகம் பெற. சிம்ம ஜோரு ஜோரு ஜோரு என்ன நடந்துச்சு தெரியல. அவன் யாரு யாரு யாரு சொல்லு தெரியட்டும் வெளியில. நீ அவன் அவன் அவன் கொண்டாடிடும் பெருநாளடி. என்னாலுமே துணை வரும் அவன் நெஞ்சோடு நீ குடியேறடி. யாரோடும் பேசாமல் நாணம் என்னடி பேசாமல் போனாலும் காட்டும் கண்ணடி. பொல்லாத நீயும் ஐயோடி கல்யாணமான பின்னாடி பழகிய எம்மாய் தெரியல என்று ஒதுங்கி நீ நடந்திட. ஜோரு ஜோரு ஜோரு என்ன நடந்துச்சு தெரியல. அவ யாரு யாரு யாரு சொல்லு தெரியட்டும் வெளியில. நீ வளம் நலம் பெற சந்தோஷமே குறையாதடி. எல்லாமுமே தர வரும் அவன் கண்ணாடி போல் தெரிவானடி. காலாலே கோலங்கள் போட்டால் எப்படி கண்ணால கேட்பானே காதல் சொல்லடி. சொல்லாத நீயோ கில்லாடி செய்வாய சேட்டை அம்மாடி. அவனது உள்ளம் இனி உனதெல்லாம் அதை விட வரம் எது. நடந்துச்சு தெரியல. அவ யாரு யாரு யாரு சொல்லு தெரியட்டும் வெளியில.